ஐயா மன்னிக்கவும், பதிவு தொடர்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மண் எடுத்து இப்போ அந்த வரக்கூடிய சரிவில் மரம் வச்சுருக்குறோம். அந்த வரக்கூடிய சரிவு பகுதியில் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். மரம் வச்சதுக்கப்புறம் வரக்கூடிய எதிர்ப்பக்கம் மண் அணைச்சி எடுத்து இழுத்து கட்டி, மண் காண்டம் அதிகமாக இருக்கிறக்காண்டி மண் அணைச்சி அதிகமாக வச்சுருக்குறோம் அந்த வரப்பில், வரப்புக்கு பக்கத்தில். இப்போ மழை காலன்ற போது, மழை பெய்யும் போது அந்த மண் அதிகமாக எடுத்து வச்சு அந்த மண்காண்ட பகுதியில் இருக்கிற தண்ணி வந்துட்டு அப்படியே வடிஞ்சு வரக்கூடிய சரிவுக்கு வர்றது மாதிரி இருக்கும். இப்போ இதை அப்படியே தொடரலாமா எப்படிங்கிற அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க ஐயா. ஏன்னா இங்கேயும் இப்போ மழை 2 மூணு நாட்களாக தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அடுத்து இது தொடர்ந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சொல்கிறது மாதிரி தண்ணி அதிகமாக நின்று வேரழுகல் இது சம்மந்தமான நோய்கள் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி கேட்குறேங்க ஐயா.